சிறடக்கும் கூட்டம் ஒண்ணு தெரியுது. தறி பிடிச்ச வேட்டையாட அலையுது. மரண பயம் முன்னில் தெரியுது. உயிர் துடிக்கும் சத்தம் கேட்குது. கட்டம் கட்டுதே தோட்டா கக்குதே. விதியோ சதியோ உயிரின் பயத்தை உனக்குள் விளக்கும். காத்து ஒடுங்கி கொள்ளும் யுத்தம் என்று கதைகள் முடியுதே. நொடியில் உன்னை முடித்து விட்டு குருதி சேற்றல் நனைந்து விட்டு சத்தம் என்று நகர்ந்து போகுது. உனக்குள் வீரக்கு லா லா லா லா லா லா.